முப்பத்து மூவர் அமரக்கு முன் சென்று தப்பந்தமிக்கும் கலிய தொழிலாய் முப்பத்து மூவர் அமரக்கு முன் சென்று தப்பந்தமிக்கும் கலிய தொழிலாய் முப்பத்து மூவர் அமரக்கு முன் சென்று தப்பந்தமிக்கும் கலிய குலநந்தன கல்பவல்லே ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷா க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே நீலாதுங்கஸ்தன கிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரஸ் சித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருஜி நிகழிதம் யாபலாத் க்ருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ அஸ்மத் குருப்யோ நமஹ. இவ்வளவு சொல்லியும் நப்பின்னை பிராட்டி தான் எழுந்திருக்காதது மட்டுமின்னி எம்பெருமானையும் இவர்கள் விஞ்ஞாபித்தபடி எழுப்பவில்லை. நாம் சொன்ன சொற்கள் நப்பின்னை பிராட்டிக்கு ரோஷத்தை உண்டு பண்ணித்தோ என்னவோ, நாம அபச்சாரப்பட்டுட்டோமோன்னு வெளியில இருக்கிறவா இந்த தோழிமார்கள்லாம் நினைச்சாலாம். அந்த நப்பின்னை பிராட்டிய விட்டா நமக்கு ரட்சகம் வேறில்லேன்னு தெளிந்து அந்த நப்பின்னையினுடைய தேக குணங்களையும் அவளுடைய ஆத்ம குணங்களையும் விஞ்ஞாபித்து தங்களின் கிருஷ்ணனை கூடும் அபேட்சிதத்தை அந்த நப்பின்னை பிராட்டியே தயை கூர்ந்து தலைகட்டி வைக்க வேணும்னு மேலும் பிரார்த்திக்கிறார்கள் இந்த முப்பத்து மூவர் என்ற பாசுரத்திலே. மேல் படுத்து கிடக்கும் கிருஷ்ணன் விட்டால் அல்லது நப்பின்னை எழ முடியாததை இவர்களும் ஒருவாறு ஊகித்தனராம். அதனாலே மேலும் அவளை எழுப்புவதற்கு இந்த 33 என்ற பாசுரத்தை சொல்லுகிறார்கள். 33 அமரர்க்கு முன் சென்று 33 கோடி தேவர்கள், ஏதாவது ரட்சிக்க காப்பாத்துறதுக்கு அந்த எண்ணிக்கை சங்கியா நீதி ஏதாவது உண்டா? இல்ல நீங்க 33 கோடி தேவர்களை தான் எண்ணிக்கை அதிகம் உள்ளவாளை தான் காப்பாற்றுவேடா? அதை விட எண்ணிக்கையில குறைஞ்ச 5 லட்சம் குடிப்பெண்களான இந்த இடைப்பெண்களை காப்பாற்ற மாட்டேடோ? ஆனா அநாத ரட்சகன்னு எம்பெருமானுக்கு பேர் இல்லையோ? அப்படி அநாதையா நாங்க இருக்கோமே, எங்களை ரட்சிச்சாதானே அவனுக்கு அநாத ரட்சகங்கிற பேர் அன்வர்த்தமாகும். நாளாம் 33 கோடி தேவர்கள். இது என்ன கணக்குன்னா, அஷ்டவசுக்கள் 8, ஏகாதச ருத்ரர்கள் 11, துவாதச ஆதித்யர்கள் 12, இந்திரன் பிரஜாபதி இவா 2 பேரு. வசுக்கள் 8, ருத்ரர்கள் 11, 19 ஆதித்யர்கள் 12, 19 2 31, இந்திரன் 1 32, பிரஜாபதி 1 33. இந்த 33 கோடி தேவர்கள்ன்றா. இதுல சில பேர் அந்த இந்திரன் பிரஜாபதியை விட்டுட்டு அஸ்வினி தேவதைகள் 2 பேருன்னு சொல்ற வழக்கம் உண்டு. அமரர்க்கு இப்படி 33 கோடி தேவர்களான இவர்களுக்கு எப்பொழுதும் அவர்கள் சாகாவடமுடையவர்கள். நீ சாகாவரமுடைய அவர்களுக்குத்தான் உதவுவதோ? உன் நோக்கு பெறாவிடில் சாகும் எங்களுக்கு உதவலாகாதோன்னு கேட்கிறார். ஈஸ்வரோகம் போகி சித்தோகம் பலவான் சுகீன்னு கீதையில தன்னையே ஈஸ்வரன் என்று யார் நினைச்சுட்டு இருக்காளோ அவளுக்கா போய் உதவுவது? அந்த கோவர்தோதாரணத்துல பெருமாள் தானே கிருஷ்ணநாமன் தான்னு அந்த இந்திரனுக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் மனுஷ வேஷம் போட்டுன்னு வந்தா நான் தேவன், நீ எனக்கு பணிய வேண்டியதுதான்னு அந்த ஒரு வார காலம் அதிவிருஷ்டிய பண்ணி அந்த கோகுலத்தையே கதி கலங்க அடிக்கலையா? அப்படி அந்த நன்றி கட்ட இந்திராதிகளுக்கா போய் நீங்க உதவுறது? அடியோம்னு உம்மை தவிர வேற ஒண்ணுமே தெரியாத இருக்கோமே நாங்க, எங்களுக்கு உதவி பண்ணப்படாதா? வேணதமில்லார கர் முன்னீர பெரும்பதிவாய் நீள் நகர் நீளொளி வைத்தருளாய் நின்னை விண்ணோர்கள் நிலம் தோய்த்து தொழுவர் நின்மூர் பல்கூற்றில் ஒன்னு காணுமாங்கொல் என்னே வைகள் மாலையும் காலையுமேனு. இந்த திருவிருத்தத்திலே நம்மாழ்வார் 92 பாசுரத்திலே அதி அற்புதமாக சாதிக்கிறார். கேவலம் ஒரு நாள் தனக்கு பூஜை இல்லைங்கிறதுனால அந்த பரமாத்மாவான கிருஷ்ணனையே நலியும் பொருட்டு கண்மாழி பொழிந்த மகா அபராதி அல்லையோ அந்த இந்திரன்? அந்த இந்திராதி தேவர்களையா நீ போய் ரட்சிப்பது? முன்சன்னு அதுவும் அவ உன்னை சகாயம் பண்ணுன்னு கூப்பிட கூட இல்லை, நீயே முன்னால போய் அவ கேட்காத போதே அவளுக்கு சகாயம் பண்றையே, அவர்களுக்கு இடர் வருவதற்கு முன்னாலேயே அதை தீர்த்து வைக்கிறையே, அப்படி ஏன் பண்ற? ஒருவேளை கஷ்யப பிரஜாபதிக்கும் அதிதி தேவிக்கும் கடைசி பிள்ளையா அந்த வாமனன் பிறந்தார், உபேந்திரன்னு பேர் அவருக்கு. ஆனா முதல் பிள்ளையா இந்திரன் பிறந்தான். அதனால இந்திரன் தனக்கு மூத்த சகோதரனாரான, அதனால அந்த சகோதர வாஞ்சையினாலே அவனுக்கு நீ போய் அவன் கேட்காமலேயே உதவி பண்றையோ, அழியாத அவர்களுக்கு உதவி பண்றையே. நாங்கள் உன்னை நினைத்து நினைத்து தினம் செத்து கொண்டிருக்கோமே, இந்த சரீரமே அப்படியே துரும்பா இழைச்சு போயிடுத்து, எங்களுக்கு நீங்க உதவலாகாதோ. அத அவ பிரார்த்திக்காமலேயே அவளுக்கு உதவினியே, நாங்க கெஞ்சி கூத்தாடி உங்ககிட்ட பிரார்த்திக்கிறோமே, அந்த பிரார்த்திச்சதுக்கு அப்புறமும் நீ பண்ணக்கூடாதா? ஸ்மராமின்னு உன்னை நினைக்க சொன்னதே நீதானே. ஸ்திதே மனசி சுஷ்மதே சரீரே சதியோ நரா தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்த விஸ்வரூபஸ்ய மாமஜம் ததத்தம்ரியமாணம் து காஷ்ட பாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். நான் என்னுடைய பக்தனையே எப்போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவனை பராங்கதியான பரமபதத்துக்கு கொண்டு போவேன்னு அந்த வராக சரம ஸ்லோகத்தில் சொன்னியே, அது பொய்யோ? நாங்க உன்னையே நினைச்சுட்டு இருக்கோமே, உன்னை கூடுவதையே சந்தோஷமா கொண்டிருக்கோமே, எங்களை அநாதரிக்கலாமா? உவாச்சன்னு எங்களுடைய வார்த்தை ஒரு குற்றமா? இதையும் நீதானே சொல்ல சொன்னாய் விபீஷ்ணன் வாயிலாக கேட்கிறார். உவாச்ச மகா பிராஜ்யா சுரேண மகதா மகான் சுக்ரீவம் தாஞ்ச சம்ப்ரேக்ஷ்ய கஸ்தயேவ விபீஷணா பத்யாமி பிகமாத்துன்னு இருக்கிற எங்களுடைய வருகை உனக்கு குற்றமா தெரிகிறதா? அச்சிதாச்சைவ ஹிருத்யாச்ச பவதா சர்வதா வயம் பத்யோம பிகமாச்சைவ ஸ்னேக சந்தர்சனேச. வால்மீகி அயோத்தியா காண்டத்துல 50வது அத்தியாயத்துல சொல்லலையோ, அப்படி நாங்கள் உவாச்சன்னு உன்னையே சொல்லிட்டு இருக்கிறவா, நாங்க உன்னையே எப்போது நினைச்சுக்கிட்டு இருக்கிறவா? பெரிய திருமொழியிலே இதை கலியனும் திவளும் வெண்மதி மேல் வன்மதி போல் திருமுகத்தர் அறிவை செங்கடலமுதினில் திறந்தவளும் நின்னாக திருப்பதும் அறிந்துமாயிலும் ஆசை விடாளால் குவளயங்கண்ணி கொல்லி அம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் எண்ணினைந்திருந்தாய் இடவந்த எம்பிரானேன். நாங்க வார்த்தை சொல்றோமே அதுவும் நீ சொன்னதுதானே, உன்னுடைய பக்தர்களான ஆழ்வார் ஆச்சாரியால் சொன்னதுதானே, ஏன் உன்னுடைய பிராட்டியான பூமி பிராட்டியே சொன்னதுதானே? மாமுத்தனிதி சொறியும் மாமுயல்காள் வேங்கடத்து சாமத்தினிறங்கொண்ட காடாளன் வார்த்தை என்னே காமத்தீயுள் புகுந்து கதுவப்பட்டு இடை கங்குல் ஏமத்தோர் தென்னலுக்கு இங்கு இலக்காய் நான் இருப்பேனேன்னு நாச்சியாதிரி உள்ள 8வது ஆண்டாளை சாதிக்கலையோ, நாங்கள் உன் இடத்திலே வந்தது குற்றமா? தொழுது மாமலர் நீர் சுடர்ந்து பங்கொண்டு எழுதுமென்னும் இது மிகையாதலில் பழுதில் தொல்புகழ் பாம்பனை பள்ளியாய் தழுவுமாறு அறியேன் உனதாள்களேன்னு திருவாய்மொழி 9வது நம்மாழ்வார் சாதிக்கிறாரே, மாதிரி நாங்கள் வந்தது குற்றமா? கப்பம் தவிர்க்கும் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய நடுக்கத்தை எல்லாம் போற்றியருள வல்லவனே நீ. இங்கே கப்பம் என்றது கம்பம்னு வந்திருக்கணும், ஆனா கம்பம் வலித்து கப்பமாச்சு. கம்பம் கம்பம்னா நடுக்கிறது, பயப்படுறதுன்னு அர்த்தம். தேவர்கள் அசுர ராட்சசர்களாலே தன் உலகமும் ஸ்தானமும் பிடுங்கப்பட்டு போக்கிடமில்லாமல் பயப்படு இருந்தபோது அவர்களுடைய பயத்தை போக்கியவன் எம்பெருமான். நாட்டார் நடுக்கத்தை தவிர்ப்பவன் நீ, எங்களை நடுங்கப்படாதே கொள்ளாயின்னு பிரார்த்திக்கிறாளாம். தேவர்கள் நடுக்கம் எதிரிகள் நிமித்தம். எங்களுடைய நடுக்கம் என்னால தெரியுமா, நீ கிட்டமாட்டாயோங்கிறதான பயம், அதனாலே நாங்க நடுங்குறோம். தேவா ஸ்வர்கம் பரித்யஜ்ய தத்ராசான் முனி சத்தம விசேருவனௌ சர்வே பிப்ராணாமானுஷீம் தனும்னு இந்த ஹிரண்யாட்சகன்ட பயப்பிண்டு தேவர்களெல்லாம் சொர்க்கத்தை விட்டுட்டு அந்த தேவலோகத்தை விட்டுட்டு மனுஷ மாதிரி வேஷம் போட்டுண்டு அவனுக்கு பயந்துண்டு இந்த பூமியிலே திரிஞ்சு வாசம் பண்ணாலாம். அத விஷ்ணு புராணம் சொல்றது. அந்த மாதிரி யார் உங்ககிட்ட அந்த ராட்சசாட்ட பயந்துண்டு பண்ணுவாளோ அவளுக்கு தான் பண்ணுவியா, உங்ககிட்ட பிரீத்தி இருக்கிறவாள்கிட்ட நீ அந்த நடுக்கத்தை போக்க மாட்டாயா. கலியே ஏ விடுக்குடையவனே, மேட்டுக்கு ஒரு பள்ளம் எப்படி நேரோ அதே மாதிரி உன்னுடைய மிடுக்குக்கு எங்களுடைய பலஹானி நேரா தெரியலையான்னு கேட்டான். பாண்டவர்கள் கிருஷ்ணனை ஆதாரமாக வச்சுண்டா, அவனையே தங்களுக்கு மிகுந்ததொரு பிரயோஜனம் பலம்னு வச்சுண்டா. அவனை அப்படியே சுவாமியாவே கொண்டவர்கள் அந்த பஞ்சபாண்டவர்கள். நட்சத்திரங்களுக்கு எப்படி சந்திரன் அதிபதியோ அந்த மாதிரி பாண்டவர்களுக்கு கிருஷ்ணன் அதிபதி மிக்க மிக்குடையவனா. மகாபாரதமும் துரோணபர்வமானது கிருஷ்ணாஸ்ரயாஹ கிருஷ்ணபலாஹ கிருஷ்ணநாதாஶ்ச பாண்டவாஹ கிருஷ்ணபராயணம் சைஷாம் ஜோதிஷாமிவ சந்திரமாஹான்னு இதே விஷயத்தை தெரிவிக்கிறது. கலிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மிடுக்குன்னு ஒரு அர்த்தம், அரணிமை அல்லது சவரணை இல்லது ரக்ஷைன்னு சொல்லலாம். இப்படி நான்கு அர்த்தங்களை கொண்டது இந்த கலி என்ற பதம். அதனாலே கலியே தீரழாய், இப்படி மிடுக்குடையவனே அரணிமை உள்ளவனே சவரணை உள்ளவனே எங்களை ரட்சிக்கும் ரட்சிக்க வேணும் என்ற எண்ணமுடையவனே துயிலெழாய், நீ உன்னுடைய படுக்கை நின்று எழுந்துகொள். நீ உகக்கும் அவர்களாக அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களா எங்களையும் நினைச்சுக்கோயேன். மனசால் நினைக்கிறது என்ன பெரிய கஷ்டமா, எங்களையும் அப்படியே நினைச்சு தேவர்களாகவே நினைச்சுக்கோயே. இது மருந்து தின்னு சாவாத பேனாக நினைன்னு சொன்னாலாம். உன்னை ரக்ஷியமாக நினையாதே, ரக்ஷகனாய் பிறக்கும் பேனாக என்னை எங்களை நினை. ஹே கிருஷ்ணா, நீ எங்களுக்கு உணரும்படியும் நோக்கும்படியும் அந்த எங்களுடைய துக்கத்தை போக்கும்படியும் நீ ஒரு வார்த்தை சொல்லேன்னு அவ அந்த கிருஷ்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறாளாம். கலியே துயிரழாய் செப்பமுடையாய், ஆசிருதால ரட்சிக்கிற விஷயத்தில ரொம்ப நேர்த்தியுடையவனே, செப்பம் செவ்வையாய் ஆசிருதர்களோடு செவ்வை அழியாமே பரிமாவும் ஆர்ஜவ குணத்தை உடைய எம்பெருமானை இங்கே போற்றுகிறார்கள் செப்பமுடையாய் என்ற பதத்தினாலே. ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதான்னு ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே சொன்னார் வால்மீகி. அந்த ஜீவலோக ரக்ஷிதம் அது சாமான்யமான தர்மம், ஸ்வஜன ரக்ஷிதம் இருக்கு, நீயும் இடைச்சேரியில வந்து இடையனா பிறந்த, நாங்களும் இடைச்சிகள். அப்போ நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணும் இல்லையா, சுஜனம் இல்லையா, நீ நம்மடவன் இல்லையோ, நம்மடவனா இருந்து நின்று நம்மளவாட காப்பாத்தலைன்னா அது தர்மமோ? அது எல்லாரையும் காப்பாத்துறதுங்கிறது சாமானிய தர்மம் உனக்கு, ஆனா விசேஷ தர்மம் எங்களை காப்பாத்துறது தான். ஏன்னா நாங்களும் நீ எந்த கோகுலத்திலே வந்து அவதரிச்சாயோ இடையனா அதே கோகுலத்தில் அவதரிச்ச இடைச்சிகள். அதனால விசேஷ தர்மமா எங்களை ரட்சிக்கிறது தான் உனக்கு தர்மம் தான். எங்களின் செவ்வை கேட்டை உன்னுடைய செவ்வையாலே நிரப்பிக் கொள்ள வந்தோம்னு சொல்றார். ஒரு விறகாலே ஏதோ ஒரு வழியில பள்ள நீரை மேட்டிலேற்றுமா போலே உன்னுடைய வாத்சல்யம் எங்கள் பக்கலிலே ஏறி பாய வேண்டாமோன்னு கேட்டாளாம். இந்த செவ்வை அநாசிரித விஷயத்திலே ஒதுக்குமாயில் அது உனக்கு பாதகம் இல்லையான்னு கேட்டாளாம். அது சரி, இதெல்லாம் எங்களுக்கு வரக்கூடாது, அதனால என்ன பண்ணோம், உன்னை போட்டு வரோம். திரளுடையாய் ஆசிரித விரோதிகளை அழிக்க வல்ல பலத்தையுடைய ஹே எம்பெருமானே, பராபினவ சாமர்த்தியமுடையவனேன்னா, ஆசிரிதான பாண்டவர்களின் விரோதிகளான துரியோதனாதிகளை நிரசிக்க தன்னுடைய பிரதிஜையும் ஒதுக்கி தள்ளிட்டு ஆயுதம் எடுத்து பகலை இரவாக்கினான், தூது போனான். அதுக்கப்புறம் அந்த 10 நாள் யுத்தத்தில் பீஷ்மர் ஆக்ரோஷமாக சண்டை போடும்போது இவரை முடிச்சு விடுறேன் அப்படின்னு சக்கராயுதத்தையே கையில் ஏந்தின்னு போனானா இல்லையா? தன்னுடைய சங்கல்பத்தையும் தன்னுடைய பிரதிஜையை கூட காப்பாற்றல. ஆனால் அவர் அந்த இவர் ஒன்று ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணார், பிரதிஜை பண்ணார் பீஷ்மர். தன்னுடைய பக்தனுடைய பிரதிஜையை நீ நிறைவேற்றலையா? அனுகூலர்களான எங்கள் பக்கலிலே உன்னுடைய திறம் இருக்கப்படாதா? அந்த பீஷ்மர் கூட அயோக்கியன் துரியோதனனோட சேர்ந்து உன்னுடைய பிராணன்னு நீ சொல்றையே அப்படிப்பட்ட பாண்டவர்களை எதிர்த்தார். ஆனா நாங்க அப்படியோ என்ன, உன்னை எல்லாமாக கொள்றோமே நாங்க, எங்களுக்கு இத்தகைய பாதக செயலா உன்னிடத்திலிருந்து அனுகூலர்களான எங்கள் பக்கலிலே உன்னுடைய திரளை காட்டுகிறாயான்னு கேட்டாளாம். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் செற்றார் என்பவர்கள் எதிரிகள், அவர்களுக்கு வெப்பம் துக்கத்தை கொடுக்கும் தரும்படியான, அதாவது யார் எந்தருமான எதிர்க்கிறாளோ எதிரின்னு நினைக்கிறாளோ அவளுக்கு வெப்பத்தை கொடுக்கிறானோ. எம்பெருமானுக்கு யாரும் சத்துருக்கள் கிடையாது, தன்னுடைய ஆசிரியர்களுக்கு எவன் சத்ருவோ அவன் தனக்கும் சத்ரு, அவ்வளவுதான். அதனால அவர்களுக்கு இந்த துக்கத்தை போக்குவதற்காக அவன் பிரயத்தனப்படுவான். பகவானும் கீதையில தன்னை எல்லா ஜீவராசிகளுக்கும் நண்பன் ரக்ஷகன் சொல்லிக்கிறான். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி உச்சதீன்னு 5வது அத்தியாயத்தில் சொல்லலையா? அதே மாதிரி பகவான் தன் எதிரிடமிருந்து வந்தவனை பற்றி கூட கவலைப்பட மாட்டான், அவங்கிட்ட கூட விரோதம் பாராட்ட மாட்டான், அவனையும் கட்டாயம் சேர்த்துப்பானே. இத விபீஷண சரணாகதியிலே நாம் பார்க்கலையா? சத்ரோ சகாசா சம்பிராப்தா சர்வதா மங்கேவஹி விஸ்வாசயோக்ய சகசா ந கர்த்தவ்யோ விபீஷணஹான்னு ஸ்ரீமத் ராமாயணத்திலே இந்த விபீஷண சரணாகதி கட்டத்தும் போது வால்மீகி சொல்லலையா? ஆனால் தன் ஆசிரியருடைய எதிரியை தன் எதிரியாக கருதி அவன் வருந்தி அழைத்தாலும் நீ கை நினைக்காம வந்தியே, துரியோதனன் எவ்வளவு கெஞ்சினான் அரண்மனையில சாப்பிடுன்னு, நீ துரியோதனுக்கு என்ன பதில் சொன்ன? துஷதன்னம் ந போக்தவ்யம் திஷிதன்னம் நைவ போஜயே பாண்டவான் திஷிதே ராஜன் மம பிராணாகி பாண்டவாக, என்னுடைய பிராணனுக்கும் மேலானவர்கள் அந்த பாண்டவர்கள், அந்த பாண்டவர்களுடைய எதிரி நீ, அதனால நானும் உனக்கு எதிரி. சாஸ்திரம் என்ன சொல்றது? திஷிதன்னம் ந போக்கியத்வம், திஷிதன்னம் நைவ போஜயேத்னு. எதிரி வீட்டில் நாம சாப்பிடவும் கூடாது, எதிரிய நம்மாட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடவும் கூடாது. ஏன்னா எதிரியாத்துல நோய் போய் சாப்பிட்டோம்னா அந்த உணவிலே விஷத்தை வச்சு அவங்க கொண்டு நம்மளை தீர்த்து கட்டுறதுக்கு அங்க எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதனால எதிரியாத்துல சாப்பிடாத. சரி, நீ உங்காத்துல அவனுக்கு ஏன் போடக்கூடாதுன்னா, நீ நன்னாதான் அவனை உபசரிச்சு பரிமாறி இருப்ப, இருந்தாலும் அவனுக்கு இயற்கை உபாதையினால ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து உடனே அன்னைக்கே போயிட்டான்னு வச்சுக்கோ. அப்ப என்ன சொல்லுவா? இவன் போய் அவாத்துல சாட்டான், விரோதி இல்லையா அவனை, இவன் ஏதோ விஷம் வச்சு கொண்டுட்டான் அப்படின்னு உலகம் பேசாதோ. அதனால நீயும் எதிராளி ஆத்துல போய் சாப்பிடாத, விரோதி ஆத்துல சாப்பிடாத, அவனையும் கூப்பிட்டு உங்க ஆத்துல சாப்பாடு போடாத. யாருக்கு? விரோதிக்கு. ஆசிர்வாதம் இருக்குல்ல, அனாசிர்வாதம் இருக்கு. வெப்பம் கொடுக்கும் பயஜ்வரத்தை கொடுக்கும்படியாக யாருக்கு கொடுத்தான்னா, தன் ஆசிர்வாதாளுடைய எதிரிகளுக்கு. பாண்டவரதம் உடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டு அங்கு நூற்று வருதம் பெண்டில் மேல் வைத்த அப்பன் மலை பாகுதன் வண்டி நங்கள் பெண்கள் வாடி மதுப்பருக தோண்டருடைய மலை தொல்லை மாலிருஞ்சோலயதேனர். பெரியாழ்வார் இதே மாதிரி திருமங்கையாழ்வாரும் நம் பார்சாந்தி பெருமாள் மேலே இது அதி அற்புதமாக சாதிக்கிறார். அந்த கண் சிறுவன் அரசர்தம் அரசக்கு இளையவன் அணி இழையைச் சென்று எந்த மக்கு உரிமை செய்ய நத்தறியாது எம்பெருமானருள் என்ன சந்தமல் குடலாளக்கண்ணூற்றுவர்தம் பெண்டிரும் எய்தி நூலிழப்ப இந்திரன் சிறுவன் தேர் முன் நின்னானை திருவல்லிக்கே நிகண்டேனேன்னு அதி அற்புதமா சாதிக்கிறார். அந்தகன் சிறுவன், இந்த குருடன் இருக்கானே திருதராஷ்டிரன், அவனுடைய புள்ள அரசன் அவன் துரியோதனன் ராஜா, தம் அரசர்க்கு இளையவன் அந்த ராஜாவான துரியோதனனுக்கு தம்பி துச்சாதனன். அணி இழையை சென்று அவன் போய் அந்த திரௌபதியை பிடிச்சு தரதன்னு வந்து எந்த மக்கு உரிமை செய் என தெரியாது, நீ தாசி எங்களுக்கு தாசித்துவம் பண்ணுன்னு இந்த அவளை நிர்பந்திக்கிறானே அதை அவளால் தரிக்க முடியல. அவருடைய வஸ்தாபரணத்தை இப்படி இத்தனை பேர் கொண்ட சபையிலே நம்மளை பண்றானேன்னு அவளுக்கு கண்ணீரும் கம்பலையுமா பண்ணமாத்திரமா வருது, அழுகியா வருது. ஒரு புருஷனுக்கு அஞ்சு புருஷனை கல்யாணம் பண்ணிண்டா, ஒவ்வொருத்தரும் அதிரதாள் மகாரதாள். அந்த ஒரு பீமனுடைய கதைக்கு அகில உலகமே நடுங்கும் பதில் சொல்ல முடியுமா? அந்த அர்ஜுனுடைய காண்டிபத்தை கையில் எடுத்தான்னா யாராவது பதில் சொல்ல முடியுமா? அப்படி தனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை, நம்மளை காப்பாத்த அஞ்சு பேர் புருஷா இருக்கா, அதனால நமக்கு எல்லா கதியும் இருக்குன்னு நினைச்சுக்கிண்டா. அது மட்டும் இல்ல, தான் அந்த கௌரவ குலத்துக்கு மாட்டு பொண்ணா வந்தா அவாதான் ராஜா, அதனால அந்த கௌரவ ராஜ்யத்துல நமக்கு ஒரு குறையும் வராதுன்னு நினைச்சா திரௌபதி. ஆனா அவள் நிர்கதியாக விடப்பட்டாள். அந்த பீமன பீஷ்மரை பார்த்து கதர்றா, அவர் குலபதி, இந்த துரியோதனுடைய பாபத்தை சாட்டு சாட்டு அவருக்கும் பாபம் உடம்புல ஏறி போச்சு, அவரும் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த துரோணாச்சார் அவரும் அதே மாதிரி, யாருமே இவரை காப்பாற்றுறதுக்கு முன்வல்ல. அப்போ கைய கூப்பிண்டு அந்த கிருஷ்ணனை பிரார்த்திக்கிறா. சங்கச்சக்கிரகதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச லக்ஷமாம் சரணாகதாம் அதான் எம்பெருமான் அருள் என்ன. அந்த எம்பெருமான் இவளுக்கு புடவை சுரந்தானோனும், அந்த புடவை எங்கே இருந்து வந்ததுன்னு ஆழ்வார் விசாரம் பண்றார். ஏதாவது நல்லியில வாங்கினானா, இல்ல போத்தீஸ்ல வாங்கினானா, சாரதாஸ்ல வாங்கினானா, இல்ல எந்த கடையில வாங்கினா, அது எப்படி கொடுத்தான்னு. அங்கே சந்தமல் குடலால் அழக்கண் கண்ணூற்று வருத்தம் பெண்டிரும் எய்தி நூலிழப்ப. ஓ, நமக்கு ஜென்ரலாவே ஒரு கிரெடிட் இருந்ததுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் டெபிட்டும் ஒன்று இருக்கணுமோனோ, அதான அக்கௌண்டன்சியினுடைய தத்துவம். அப்போ இந்த புடவை இவளுக்கு வர்றது அது கிரெடிட்டு. அப்ப எங்கேயோ ஒன்று டெபிட் ஆகணுமோனோ, அது எதுன்னா கௌரவர்கள் 100 பேர். அந்த 100 பேரும் பகுபத்தினிகள். அந்த 100 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ கொண்டாட்டி. அப்ப அத்தனை கொண்டாட்டியும் திருமாங்கல்யம் கட்டின்னு இருப்பாளோ, இந்த காலம் மாதிரி இந்த பவுன் சங்கிலியில திருமாங்கல்யத்தை போட்டு போட்டுக்கிற காலம் இல்லை அது. ஏன்னா துவாபர யுகம் இல்லையா, அதனால ரெண்டும் மஞ்சள் கயத்திலேயே கட்டின்னு இருக்கிற காலம் அது. அப்போ அந்த ஒரு ஒத்திக்கு 2 மஞ்சள் கயிறு, இப்படி கணக்க 100 பேரு, 100 பேருக்கு கணக்கற்ற பத்தினிகள். அப்போ 1000 பேருனுடைய இதுகள்லாம் இன்னுமே செத்து கூட போறது, இன்னுமே இதுகளுக்கெல்லாம் இந்த மஞ்சள் கயிறு இருக்குன்னு அந்த கயத்தை எடுத்தானாம் பகவான். அந்த நூலெல்லாம் பிரிச்சு நெஞ்சு விட்டு அதுதான் புடவையா வந்து சுரந்துதான். ஏன்னா ஒரு கிரெடிட் இருந்தா ஒரு டெபிட் இருக்கணுமோனா, அதான் சந்தமல் குடலால் அழக்கண்ணூற்று வருத்தம் பெண்டிரும் எய்தி நூலிழப்ப இந்திரன் சிறுவன் தேர் முன்னானை. அந்த இந்திரனுடைய பிள்ளையான அர்ஜுனனுடைய தேர் முன்ன தேரோட்டியாக நின்னானை திருவல்லிக்கேணி கண்டேனே. அவன் பார்த்தனுக்கு தேரூர்ந்ததினாலே பார்த்தசாரதி அல்ல, பரபிரம்மம் அது, சர்வஜன் சர்வசத்தன் தான். சௌலபிய சௌசீல்யாதிகளோட அங்கே தன்னுடைய ஆசிரிதனுக்கு தான் கைங்கரியம் தேரூட்டிகின் இருக்கான். இப்படி பரத்துவம் உள்ள எம்பெருமான் அந்த பரத்துவத்தை எல்லாம் விட்டுட்டு சௌரபிய சௌசீல்யோட அந்த டிரைவர் உத்தியோகம் பண்ணானே, தேரோட்டினானே, அதை நாமெல்லாம் பார்த்தோமே. அதனாலே அனைவரும் பார்க்கும்படியாக அர்ஜுனனுக்கு சாரதியாக வந்ததாலே அவன் பார்த்த சாரதியே அண்ணி, பார்த்தனுக்கு தேரூர்ந்ததனாலே அவன் பார்த்த சாரதி இல்லைன்னு இங்கே பெரியவாருடைய ஒரு நிர்வாகம். கொடுக்கும் அருக்கொடையான ஔதாரியம் இருந்தபடியே இங்கே உத்கோஷிக்கிறார்கள். விமலா பரிசுத்தனே ஹே புனிதனேன்னு சொல்றார். அங்கஞ்ஞால மஞ்ச அங்கு ஓராளறியாய் அவுணன் பொங்காகம் வள்ளுகிறாள் வாழ்ந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கு செங்கனாளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமேன்னார். அந்த அகோபலத்தை பாட வந்த கலியன் துரியோதனுக்கு பரிகராதிகள், அதாவது துரியோதனனும் அர்ஜுனனும் போர்னு நிச்சயமான பிற்பாடு கிருஷ்ணனுக்கு நீ எங்களுக்கு சகாயம் பண்ணணும்னு கேட்கறதுக்கு வந்தான். அப்போ துரியோதன் அவனுடைய இயற்கையான குணத்தினால கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கான், கிருஷ்ணன் கால் மாட்டில் போய் நிற்கிறதான்னு தலை மாட்டில் போய் நின்னான். இவன் அர்ஜுனன் கால் மாட்டில் நின்றான். பெருமாள் மூச்சுண்டார். மூச்சுண்ட உடனே யார் தெரியும், பின்பக்கம் திரும்பி பாப்பா தலை மாட்டில் இருக்கிறவக்க அர்ஜுனா எப்ப வந்தேன்னு கேட்டார். அவனுக்கு முன்னாலேயே நான் வந்துட்டேன்னா அங்க இருக்கிறவன். சரி என்ன வேணும்னு சொல்லுங்க. இப்போ நான் ஒரு விவஸ்தை வச்சிருக்கேன், நான் தனியா ஒரு பக்கம் நிற்பேன், என்னுடைய சேனை அந்த போர் வீரர்கள் எல்லாம் அவ சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பா, அவ இன்னொரு பக்கம் இருப்பா, அதுல யாருக்கு எதை வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படின்ன உடனே துரியோதன, சரி நீ தான் முதல்ல வந்தேன்னு சொன்ன, நீ கேள் என்ன வேணும், நீ உன்னை தனியா வச்சுக்கிட்டு என்ன பண்றது, படை இருந்தாலும் சண்டை போடுவ, நீ ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு வேற சொல்ற, அதனால நீ வேண்டாம், எனக்கு உன்னுடைய சைன்யத்தை முதல் முட்டு சைன்யத்தை வாங்கிட்டு போனான். அதை கொண்டு பீஷ்மர்கிட்ட பெருமையா வேற சொல்றான், கிருஷ்ணன் நான் ஒரு பக்கம் நிற்பேன், ஆனா நான் யார் பக்கத்துல நிற்கிறேனோ அங்கே ஆயுதம் நான் எடுக்க மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன், என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை அவளுக்கு, பிரயோஜனமே இல்லாத கிருஷ்ணன் நமக்கு என்னத்துக்கு, அவன் சைன்யத்தை மட்டும் நான் கேட்டு வாழ்ந்துட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்மா அங்க போய், கடை பைத்தியமே அவன் சைன்யம் என்னடா பண்ணும், கிருஷ்ணன் எங்க இருக்கானோ அங்கதாண்டா ஜெயம், அவனை கேட்டிருக்க கூடாதா பைத்தியமேன்னாராம் பீஷ்மர். இப்படி அந்த அர்ஜுனனுக்கு தன்னையே கொடுத்த விமலன் பரிசுத்தன், துயில் எழாய் நீ எழுந்திரு, இப்படி பகவானை எழுப்புவின் அவன் எழுந்திருக்காதனாலே உள்ளேந்து எந்த பதிலும் வல்ல, அதனால திரும்பவும் நத்தின் நட்பிராட்டியை எழுப்புகிறார்கள். செப்பென்னமன் உலை செவ்வாய் சிறுமருங்குள் நேர்த்தியான சன்யங்களையுடைய ஏ நப்பின்னை பிராட்டியே, மெத்தன்ன பஞ்சசயனத்திலே அதுவே உருத்தரதான், அது அப்படி அவளுடைய கொங்கைகளின் மென்மை அந்த பஞ்சனையினுடைய மென்மையை காட்டிலும் அதி முருதுவாயிருக்கிறதுனால அந்த பஞ்ச சயனமே அவளை உருத்துறதுன்னா பிராட்டியினுடைய மார்தவம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துருவோம். திருவாய்மொழியிலே பத்தாம்பத்தில் ஏழாம் திருவாய்மொழியிலே அழகா சொல்றார் நம்மாழ்வார், திருமால் இரஞ்சோலை மலையே திருப்பார்கடலே எந்தலையே திருமால் வைருந்தமே தந்திருவேங்கடமே எனது உடலே அருமாமாயத்து எனது உயிரே மனமே வாக்கே கருமமே ஒரு மானுடியும் பிரியான் என் ஊழி முதல்வனொருவனேன்னரே. அந்த மாதிரி இங்கே செவ்வாய் சிவந்ததான வாயையுடையவன் அவள், அதாவது லக்ஷ்மணனிடம் ராமன் சொல்றான் சீதையை பத்தி, அஸ்மின் மயா சாத்தம் உதார சீலா சிலாதலே பூர்வமுகோபவிஷ்டா காந்தஸ்மித லக்ஷ்மண ஜாதஹாசா துவாமாக சீதா பகுவாக்கிய ஜாதம்னு அரண்யகாண்டத்துல ஒரு ஸ்லோகத்தை வைக்கிறார் வால்மீகி. அந்த சீதையை பிரிஞ்ச பிறகு அவளுடைய அந்த செவ்வாயினுடைய அழக நினைச்சு நினைச்சு நெக்குருகி வருந்தரான் ராமன், சீத கிடைக்கலேன்னு வச்சுக்கோ ஏ லக்ஷ்மணா, தேவர்கள் கந்தர்வர்கள் மனுஷர்கள் பாம்பு மலை எல்லாத்தையும் இந்த உலகையே தலை கீழா புடுங்கி போட்டு மாத்தி அடிச்சுப்படுறான் பாருன்னு கோபத்துல கத்துறாரு ராமர். ஏன்னா அந்த சீதையை பிரிந்த துக்கம் அவருக்கு. அந்த மாதிரி அந்த காந்தஸ்மிதரனா அந்த செவ்வாய் சீதைக்கு இருந்துதான், அதே மாதிரி இங்க நப்பின்னை பிராட்டிய செவ்வாயின்ற புறவே மாசாரு ததீமனிந்திதாம் திசந்தி சீதாம் யதினாத்யமைதிலீம் சதேவ கந்தர்வ மனுஷ்ய பன்னகம் ஜகத்ததேசம் பரிவர்த்தயாம்யம்னு இந்த மனுஷர்கள் பாம்பு மலத்தின் தலை கீழா ஊட்டி போட்டு விடுறேன்றாரு அந்த ஸ்லோகம் இது. சரி கிருஷ்ணனுடைய வாய் எப்படின்னா ஆண்டாள் கிட்டதான் தெரியும், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி வெண் சங்கேன்னு சங்கத்தை கேட்டா. ஏன்னா அந்த வாய்ச்சுவையும் நாற்றமும் அதுக்கு தானே தெரியும், ஏன்னா எம்பெருமான் ஊதுறான் ஊதும்போது அது வாயில வருது, அதுக்கப்புறம் அவனுடைய இடக்கரத்துல போயிடுறது. எம்பெருமானை விட்டு என்னைக்கும் பிரியாதது சங்கு மட்டும்தான். அதனால அந்த சங்க கேக்குறாளே அந்த மாதிரி அந்த எம்பெருமான் வாய் எப்படின்னு, அவனும் செவ்வாயன் தான். சிறுமருங்குல் அது மெல்லிதான, ரொம்ப மெலிசான இடுப்பு. ஒசிந்த நுண்ணுடை மேல் கையை வைத்து நொந்து நொந்து கசிந்த நெஞ்சினராய்க் கண்ணீர்களும்பச் செல்லுங்கள். ஒசிந்த ஒண்மலராள் கொழுநந்திருக்கோளூர்க்கே கசிந்த நெஞ்சினாய் எம்மை நீத்த எம் காரியேன்னு. 657 திருவாயில அத்தி அற்புதமான நம்மாழ்வார் சாதிக்கிறார். அப்படி சிறுமருங்குள் ஒசிந்த நுண்ணிடைன்றாருங்க. நப்பின்னை நங்காய் நம்பி எதிர்ப்பதம் அது பெண் பாருங்க நங்கை நங்கைன்னு இப்படி அது நங்கைங்கிறத கூப்பிடும் போது நங்காய்னு மாறிடுறான். திருவேதுவீரழாய் பெருமாளுக்கு கிருஷ்ணனுக்கு அழகு அவளாலே, குணங்கள் அவளாலே, மேன்மையும் அவளாலே. இத யஜுர்வேதத்துல த்ருதீய காண்டம் சொல்றது. ஸ்ரத்தயா தேவோ தேவத்வமஸ்னுதேன் அந்த மாதிரி இந்த பிராட்டினால தான் பெருமாளுக்கு சகலமும். கஷி ஸ்ரீயான்னு ஆள வந்தாரோ நப்பின்னை பிராட்டியே நீ எழுந்திருக்க மாட்டாயோ கண்ணுறக்கம் நீங்காயோன்னு பிரார்த்திக்கிறார். உடனே உள்ளேந்து நப்பின்ன அந்த கிருஷ்ணன் வாயை பொத்தியும் அப்படி இப்படி திமிரிண்டு நான் தூங்கல்ல, இந்த கிருஷ்ணன் என்னை அமுக்கின்னு இருக்கான், நான் என்ன பண்றது, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கோன்னு கேட்கிற. ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன்மணாளனை இப்போதே எப்படி நீராட்டு. உனக்கு நாதனான கிருஷ்ணனுடன் நாங்கள் சேர்வதான நீராட்டத்தை காலதாமதமில்லாமல் எங்களுக்கு இப்பொழுதே நீ செய்தருள வேணும்னு பிரார்த்திக்கிறாள். இப்போதே எம்மை அனந்தரக்ஷணத்தில் ஊராரும் அறியார்கள், அதனாலே அந்த கிருஷ்ணனை நாங்கள் கூட வேணும். நாங்களும் அவனை கூடாவிட்டால் ஜீவிக்க மாட்டோம். ராமாவதார காலத்தில் பரமாத்மாவை தியானம் பண்ணவாளுக்கெல்லாம் வனத்திலே கோரமான ராட்சசர்களால் துன்புறுத்தப்பட்டவர்களுமான அந்த பல முனிவர்கள் அந்த சரீரத்தை பாருங்கோன்னா, ஏகி பஸ்ய சரீராணி முனீனாம் பாபிதாத்மனாம் ஹதானாம் ராட்சசை கோரை பகூனாம் பகுதாவனே. ராமன் காட்டு வந்த உடனே அந்த ரிஷிகள் எல்லாம் எங்க சரீரத்தை பாருங்கோ எப்படி அடிச்சு ஒடிச்சு அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அந்த அசுரன்கள்லான்னு காட்டுறாளாம். இப்போ கிருஷ்ணாவதார காலத்துல கோபிகளா அந்த முனிவர்களான ராமாவதாரத்துல எந்த முனிவர்களாக வந்தாரோ அவாதானே இங்கே நாங்க கோபிகளா பிறந்திருக்கோம். அதனால அங்க ஒரு ராமனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாமங்க ஐயோ பொண்ணா பிறக்கலையேன்னு அந்த மகரிஷிகளெல்லாம் கூட வருத்தப்பட்டாலாமே, அப்படிப்பட்ட வருத்தப்பட்ட மகரிஷிகள் தானே இப்போ நாங்க இங்க கோபிகளா வந்திருக்கோம். அதனால எங்களுடைய விரகதாபத்தினாலே தின்று போனதான இந்த உடம்ப பார்னு இவாளும் காட்டுறாளாம். உன்மணாளருடன் நீராட்டு பிரியாசு சீதாராமஸ்ய தாராப்ருதோஹிதி குணாப்ரூப குணாச்சாபி பிரீதிர்பூயோப்யவர்தகான் பாலகாண்டத்திலேயே வால்மீகி காண்பிக்கிறார். தகப்பனாரால் கல்யாணம் செய்விக்கப்பட்டதால் சீதை ராமனுக்கு மிகவும் இனியவளாய் இருந்தாள். சீதையின் ஆத்ம குணங்களும் அவளுடைய ரூபமும் அவளுடைய மற்ற கல்யாண குணங்களும் ராமனுடைய அன்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதால வளர்ந்ததுதான். அதுபோல எங்களுக்கும் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணி வை. நீ எப்படி சீதா விவாகத்துல அந்த விஸ்வாமித்திரர் அதுக்கு காரணபூத்தராக இருந்தாரோ அதே மாதிரி இந்த கிருஷ்ணனை நாங்கள் கூடுவதற்கு என் அப்பின்னை பிராட்டியே நீ காரணபூஜையாயிருன்னு பிரார்த்திக்கிறலாம். கோடையிலே குளிர்ந்த குளத்தில் நன்னா அமுந்து தீர்த்தாமாடுறது குடஞ்சு ஆடுறது போல எம்பெருமானை அடைந்து சாந்தனாகி தாபம் எல்லாம் தீரப்பெற்று சுகத்தை அடைய வேணும்னு பிரார்த்திக்கிறாளாம். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி ரீஷ்மே சீதமிவஹ்ரதம் சாஸ்யாமி பரிநிர்வாமி சுகம் மாமேதி கேவலம்னு அந்த மகாபாரத மோட்சபுரம் சொல்லிட்டு அதே மாதிரி ஆழ்வாரும் அப்பன் திருவருள் மூழ்கினாள்னு இந்த இத எம்பெருமானை ஆழங்கால் படுறது அது ஒரு நீராட்டம்னே சொல்றார். புனையிடைகள் அணிவும் மாடையுடையும் புதுக்களிப்பும் நினையும் நீர்மயலன்னு இவற்கு இது நின்று நினைக்கப்புக்கால் சுனையுள் தடந்தாமரை மலரும் தந்திருப்புரியோர் முனைவன் மூலகாளி அப்பன் திருவருள் மூழ்கினேன் திருவே எம்மை நீராட்டு. திருவேன்றதுனால அங்க ரெண்டு அர்த்தம், ஸ்ரீயதே ஸ்ரயதே அப்படின்றதோனும் அது பிராட்டியினுடைய சுபாவம். ஜீவவர்க்கங்கள் பக்கலிலே அன்பு, அது எப்படிப்பட்ட அன்புன்னா அவளுடைய குற்றத்தை பார்க்காத பாராட்டாததான அன்பு. எம்பெருமானிடத்தில அந்த வால்லபிய அதிசயம், அதாவது அவனை எப்படியோ வழி கொண்டு வந்து இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் வாங்கி கொடுக்கறது தான் அவளுடைய முக்கிய நோக்கம். அதனால இக்கலையில் வாத்சல்யமும் அத்தலையில் வால்யபியமுமே இவள் இருப்பதுன்னு சொல்லுவார் சுவாமி தேசிகனும். தானவை கேட்டு மீண்டவை கேட்பித்து மாதிரி அந்த திருவே ஸ்ரீயதே ஸ்ரயத்தேன்னு சொல்றதால தன்னுடைய ஆசிரித வர்க்கத்தினுடைய குறைகளெல்லாம் தான் சிபிமெடுத்து அதை எம்பெருமானையும் கேட்கும்படி பண்ணி அவர்களுடைய குறைகளை களைவதுங்கிறது பிராட்டினுடைய ஒரு அதி ஆச்சரியமான குணம். அவனை நீராட்ட சமைத்த நீரிலே எங்களையும் அவனுடன் நீராட்டு. ஓ கிருஷ்ணன் குளிக்கிறதுக்காக நன்னா வெந்நீர் போட்டு வச்சிருப்பேன், அந்த வெந்நீரிலே எங்களையும் குளிப்பாட்டேன் என்றாளாம். காடுகளோடு போய் கண்ணுகள் மேய்த்து மறியோடி காக்கோடல் பூச்சூடி வருகின்றதாமோதரா கற்று தூளி காணும் உடம்பு பேடைமயிற்சாயில் விண்ணை மணாளா நீராட்டம் அமைத்து வைத்தேன் ஆடி அமுதுசை அப்பனும் உண்டிலன் உன்னோடுடனே உண்பான். அந்த பெரியாழ்வார் பாசுரத்தை மூணாம் பத்தில மூணாம் இல்லை நாம இன்றளவும் நம்மளுடைய ஆறாம் செய்திக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி நீராட்டம் அமைத்து வைத்தேன்னு அங்க சொல்ற மாதிரி யசோத இங்க நீ எங்களுக்கு நீராட்டம் அமைத்து வைன்னு கேட்கிறாளாம். இத்தனையும் கேட்ட நப்பின்ன பிராட்டி ஏகஸ்வாத்து ந புஞ்சீத அப்படின்னு சாஸ்திர வச்சனம் இருக்கு. சாப்பிடறவன் தனியா சாப்பிடக்கூடாது, பாகவதரோட சேர்ந்து சாப்பிடணும் அனுபவிக்கணும். அதனால நாம எல்லாரும் கிருஷ்ணனை திருப்பள்ளி எழுப்பி பண்ணி அவனை அனுபவிப்போம்னு மனசுல நினைச்சிருந்து எழுந்துண்டு வராளாம். திமிரிண்டு வரா, திமிரிண்டு வந்து அங்க கேக்குறா உங்களுக்கு என்ன வேணும்னு. அதுதான் இந்த பாசுரத்தினுடைய ஒரு அதி அற்புதமான வெளிப்பாடு. அத அந்யாபதேசத்தை கிஞ்சித் அனுபவித்தோம், இப்போ சுவாபதேசத்தை அனுபவிப்போம். இந்த பாட்டில மீண்டும் பெருமாளை எழுப்ப அவள் எழுந்திருக்காமையினாலே திரும்பவும் நப்பின்னை பிராட்டியை எழுப்பி அவளிடத்திலே தாங்கள் வந்ததின் நோக்கத்தை கூறுகிறார்கள் இந்த இளாச்சிமார்கள். முப்பத்து மூவருங்கிறது ஒரு முப்பத்து முக்கோடி தேவர்கள் சொல்றோமோனோ அது அபரிமித சங்கை. அதனால என்ன சொல்றாங்கன்னா தங்களுடைய துர்பலத்துவத்தை சொல்றாளாம். அமரர்க்கு ஞான சங்கோச்சம் இல்லாதவருக்கு அசன்னேவ சபவதி அசத் பிரம்மே ஜிவேத அஸ்தி பிரம்மே ஜிச்சேத் சந்தமேனம் ததோ விதுரிதீன்னு சொல்லிச்சு அந்த தைத்திரிய உபனிஷத்து ஆனந்தவல்லி. அதே மாதிரி இந்த அமரர்க்கு முன் சென்று அவர்களுக்கு இந்த பிரகிருத்தினுடைய சம்பந்தத்தாலே ஞான சங்கோச்சம் வருவதற்கு முன்பே ரக்ஷகனாகத்தான் அவதரித்து பகவான் நின்றானாம். கப்பம் தவிர்க்கும் அவளுடைய ஞான சங்கோச நிபந்தனமாய் வரும் பீதியை அவன் நிரசரித்து போக்கடிச்சான். கலியே சாமர்த்தியம் உடையவனே துயிலாய் திருப்பணியிலிருந்து விழித்து எழுந்திருக்க வேணும். செப்பமுடையாய் ஆசிரியர்கள் தன்னை அனுபவிக்கும்படி இருப்பவனே திரளுடையாய் உபாயானுஷ்டானம் பண்ணாதார்க்கு கிட்டாதவனே. திரளுடையாய் என்ன திரள் எம்பெருமான்ட்டேன்னா யா சரணாகதி பண்ணலையோ அவளுக்கு எம்பெருமான் அகப்பட மாட்டான், கிடைக்க மாட்டான். அதனால அந்த சரணாகதிங்கிற ஒரு உபாயத்தை யார் அனுஷ்டிக்கலையோ அவளுக்கு கிட்டாதவனே. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா பாகவத விரோதிகளுக்கு எப்பொழுதும் நடுக்கத்தை கொடுக்கும் பரிசுத்தனே. இதனால் பய நிவிற்த்தி மாத்திரமில்லாமல் பய ஹேத்து நிவிற்த்தியும் ரக்ஷக காரியமாக தன்னிடத்திலே கொண்டவன் பகவான்கிறத காமிக்கிறார். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் நித்ரா பிரதானமான படுக்கை நின்று நீ எழுந்திருன்னு உணர்த்துறாளாம். புருஷகார பூதையான பிராட்டியை துயிலெழுப்பாமல் தன்னை எழுப்புவதைக் கண்டு பகவான் வாய்மூடின் மௌனமாறும்பான். தங்களின் தவற்றை உணர்ந்த அவர்கள் பிராட்டியை திரும்பவும் எழுப்புகிறார்கள். செப்பென்னமென் முலை செவ்வாய் திருமருங்கள் நப்பின்ன நங்காய் திருவே ஜீரழாயின். இது செப்பென்னமென் முலை மெத்து மெத்து இருக்கிறதான ஸ்தன்யங்கள். அது என்னன்னா பரபக்தியும் பரஞானமும் தான் அந்த ஸ்தன்யம். அதாவது பெண்ணுக்கு ரெண்டு மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒன்னு பரபக்தி இன்னொன்னு பரஞானம்னு. பரபக்தினா என்ன பரஞானம்னா என்ன அப்படின்னா பரபக்தினா எம்பெருமானை சாட்சாத்கரிக்க வேணுங்கிறதான ஒரு ஆசை. பரஞானம் அது காரியகரமாச்சு, எம்பெருமானை சாட்சாத்கரிச்ச ஒரு செகண்ட் மனசுல எம்பெருமான் வந்துட்டு போயிட்டார். அது மாதிரி இல்லாத இந்த முதல்ல பக்தி பண்ணணும் பெருமாள்கிட்ட. அந்த பக்தி எம்பெருமானை சாட்சாத்கரிக்கணும்னு ஆசைப்படப்பட அது பரபக்தி ஆகும். அந்த பரபக்தியினுடைய ஒரு ஒசந்த நிலை பரஞானம். அதனுடைய பராகாஷ்டமான நிலை அந்த பரமபக்திங்கிறது. அந்த பரமபக்திங்கிறது எதுன்னா எம்பெருமான் அவன் மனசுக்குள்ள ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் அப்படியே காட்சி கொடுத்துருப்பான். திடீர்னு ஒரு செகண்ட் மறைஞ்சிருவான். மறைஞ்சா இந்த ஜலத்திலேருந்து மீனை தூக்கி வெளியில போட்டா அது எப்படி துடிதுடித்து பரிதவிக்குமோ அந்த மாதிரி இவ அந்த பரமபக்தி பண்றாளே அவ துடிதுடிக்கு போடுவாளாம் எம்பெருமான் தன்னுடைய மனத்திரையிலிருந்து விலகினான். அதை காண்பிக்கிற பரபக்தியும் பரஞானமும் சன்னியங்களா இருக்கான். செல்வாய் சிறுமருங்கள் விஷயாந்தர வைராக்கிய பிராபியத்துவ புருஷாகார உபயுக்த கல்யாண குண பூர்ணையாய் இவள் இருக்கிறத இங்கே செவ்வாய் சிறுமருங்கள்னு சொன்னான். அதாவது செவ்வாய்ங்கிறது வைராக்கியம், சிறுமருங்களுங்கிறது அந்த உபயுக்தமான கல்யாண குணாதிகள். நப்பின்னை நங்காய் திருவேது இழடாய் குணபூர்ணையான நப்பின்னை பிராட்டியே நீ துயிலட வேணும்னு சொல்ற. நப்பின்ன பிராட்டி கிருஷ்ணனை திமிரிக்கொண்டு எழுந்து வந்து உங்களுக்கு என்ன வேணும்? அப்போ சொல்றா, ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு. அங்க ஊக்கம்னா என்ன? ஆளவட்டம், விசிறி. அத இங்க அகங்கார மமகாரமான புழுக்கம் நீங்குவதான விசிறி. தட்டொழி, தட்டொழின்னா அந்த மிரர்னு சொல்றமே கண்ணாடி, அது யதாவச்சித ஸ்வரூப ஞானம் பிரதிபலிக்கும்படியான உள்ளது. தந்து அதை மேற்சொன்னவற்றை எல்லாம் கொடுத்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு. அந்த பிராட்டியினுடைய அத்தியந்த விதேயனான பகவான தங்களிடமும் சம்ஸ்லேஷம் புகுத்தவனும் அதுவுமில்லாத மேற்கொண்டு எந்தவித விளம்பமும் இல்லாமல் இப்பொழுதே பண்ண வேணும்னு பிரார்த்திக்கிறாளாம். பெரிய பிராட்டியானவள் ஆர்திராபராதிகளை காக்க பூமி பிராட்டியும் நீளை பிராட்டியான உன்னையும் சகாயமாக வைத்துக் கொள்வது உண்டு. அத சுவாமி தேசியன் கோதாஸ்துதியில அத்தியற்புதமா சொல்றார். ஆர்திராபராதி நிஜனேபியபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே பாஸ்வே பரத்ர பவதி யதி தத்ர நாசீத் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத். இந்த துவயமந்திரம் இருக்கே அதிலே இருக்கிற உத்தரகண்டம், அதாவது ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிற இடம் இருக்கே, அதுல நாராயண பதத்திலே இருக்கிறதான சதுர்த்தி விபக்தி நான்காம் வேற்றுமை உறுப்பு உருபான அந்த ஆயன்னு இருக்கே, அந்த சதுர்த்தி விபக்தியினுடைய ஆய அப்படிங்கிறதா அந்த கைங்கரியத்தை இந்த பாசுரம் காட்டுறதுன்னு நம்ம குருவாச்சாரியாலையும் வியாக்கியானம் பண்ணிருக்கா. இந்த வாக்கிய குரு பரம்பரையில ஸ்ரீயை நமஹா ஏன்னா முன்னையே சொன்னோம், அந்த தானவை கேட்டு மீண்டவை கேட்பித்துன்னு இத்தலையில் வாசல்யமும் அத்தலையில் வால்லிபியமுடையவள் பிராட்டி. அந்த பிராட்டியை பத்தி சொல்றதுனாலே அது திருவேன்னு வேற சொல்றா. அதனால அந்த குரு பரம்பரையிலே இருக்கிறதான ஸ்ரீ பிராட்டியை, அதாவது மகாலட்சுமி பிராட்டியை ஸ்ரீயை நமஹான்னு துளெழுப்பதாக இது அமைகிறதுன்னு இப்படி ஒரு அர்த்தத்தை அதுவும் சுவாபதேசமா வச்சுக்க வேண்டியதுன்னு பிரார்த்திச்சுண்டு அமைகிறேன். சதமகமணி நீலாசாருகல்காரஹஸ்தா ஸ்தனபரண நீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவினிகாபிஸ்வக்பிரிராகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.